சிவ சிவ என்றிடும் சிவாலயம் திரு அண்ணாமலையா சிவாலயம், ஹர ஹர என்றிடும் சிவாலயம் ஸ்ரீ அருணாச்சலனின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் தொழிலும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். அகிலம் வணங்கும் சிவாலயம் அது அருணகிரிவாசன் சிவாலயம், அகிலம் வணங்கும் சிவாலயம் அது அருணகிரிவாசன் சிவாலயம், சகலமும் வழங்கும் சிவாலயம் நம் சந்ததி காத்திடும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். தீயாய் சிவக்கும் சிவாலயம் திருநீற்றில் ஜொலிக்கும் சிவாலயம், தாயாய் கரைந்த சதாசிவம் நம்மை தாளாட்டிடுமோ சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். அக்னிலிங்கனின் சிவாலயம் ஸ்ரீரமண முனிவரின் சிவாலயம், அக்னிலிங்கனின் சிவாலயம் ஸ்ரீரமண முனிவரின் சிவாலயம், முக்தி தந்திடும் சிவாலயம் அடிமுடியினை காட்டா சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் இருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். பாடல் கொண்டதும் சிவாலயம் திருப்பதிகம் கண்டதும் சிவாலயம், பாடல் செய்திடும் நடேஸ்வரம் நம்மை ஆள வந்ததும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். நர்த்தனநாதனின் சிவாலயம் சிவ நடன சபேசனின் சிவாலயம், நர்த்தனநாதனின் சிவாலயம் சிவ நடன சபேசனின் சிவாலயம், அத்த சபை ஐந்தின் சிவாலயம் ஸ்ரீ ஆகாசலிங்கன் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். நீராய் எழுந்த சிவாலயம் திருநீலகண்டனின் சிவாலயம், நேராய் எழுந்த ஜலேஸ்வரம் நம்மை நித்தமும் அழைக்கும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். அப்புலிங்கனின் சிவாலயம் திரு ஆனை காவலனும் சிவாலயம், அப்புலிங்கனின் சிவாலயம் திரு ஆனை காவலனும் சிவாலயம், முப்புராதிபன் சிவாலயம் நம் முக்கண்ணரசின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். பெண்ணிலாடிடும் சிவாலயம் இந்த மண்ணில் தோன்றிடும் சிவாலயம், கண்ணநாயனா சிவாலயம் சிவ காலகண்டனின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். காற்றில் வாழ்பவன் சிவாலயம் ஸ்ரீ காளஹஸ்தீசன் சிவாலயம், காற்றில் வாழ்பவன் சிவாலயம் ஸ்ரீ காளஹஸ்தீசன் சிவாலயம், மாற்றிலாதவன் சிவாலயம் அது வாயுலிங்கனின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். மண்ணில் உரு காட்டும் சிவாலயம், மாமரத்தடியின் சிவாலயம், வண்ண சுடரான சதாசிவம் நம் மனதில் கருகாட்டும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் என்னாடுடையான் சிவாலயம். கம்ப நதி தீர சிவாலயம் சிவகாஞ்சிநாதனின் சிவாலயம், கம்ப நதி தீர சிவாலயம் சிவகாஞ்சிநாதனின் சிவாலயம், அம்பரேசனின் சிவாலயம் அது ஆத்மலிங்கனின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். ஆய கலையாளும் சிவாலயம் ஸ்ரீ அர்த்தநாரியின் சிவாலயம், தேயும் நிலவேந்தும் சதாசிவம் தன் தேகம் முகம் காட்டும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். ஆகமம் வளர்க்கும் சிவாலயம் திரு ஆரூர் சிவனின் சிவாலயம், ஆகமம் வளர்க்கும் சிவாலயம் திரு ஆரூர் சிவனின் சிவாலயம், தியாகராஜனின் சிவாலயம் சிவன் திருமுகம் காட்டிடும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். மாநாடும் சிவாலயம் அது வெள்ளியம்பர சிவாலயம், நாயன் மார்கழிடம் மகாசிவம் தினம் நாடகமாடிய சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். சொக்கநாதனின் சிவாலயம் அந்த சுந்தரலிங்கனின் சிவாலயம், சுக்கநாதனின் சிவாலயம் அந்த சுந்தரலிங்கனின் சிவாலயம், சக்தி மீனாளின் சிவாலயம் அது சங்கத்தமிழ் கண்ட சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். மஞ்சனஹரனின் சிவாலயம் மன மாசுகள் நீக்கும் சிவாலயம், பஞ்சபூதமாய் மகேஸ்வரம் இப்பாரினை ஆழ்வது சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். ராமேஸ்வரமாம் சிவாலயம் சிவராமலிங்கனின் சிவாலயம், ராமேஸ்வரமாம் சிவாலயம் சிவராமலிங்கனின் சிவாலயம், பூமி போற்றிடும் சிவாலயம் பல புனித நீர் ஊறும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். நந்தி அமர்கின்ற சிவாலயம் சிவநாகம் நிமிர்கின்ற சிவாலயம், மந்தி விளையாடும் சிவாலயம் அது மலையில் நீராடும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். சித்திர சபையாம் சிவாலயம் மலை திரிகூடம் நிற்கும் சிவாலயம், சித்திர சபையாம் சிவாலயம் மலை திரிகூடம் நிற்கும் சிவாலயம், குற்றாலநாதன் சிவாலயம் எங்கள் குழல்வாய் மொழியின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவரு பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். சிவமயமானது சிவாலயம், சித்திகள் தருவது சிவாலயம், தவநிலை அருள்வது சிவாலயம், தத்துவம் ஆழ்வது சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். நேமிநாதனின் சிவாலயம் நம் நெல்லையப்பனின் சிவாலயம், நேமிநாதனின் சிவாலயம் நம் நெல்லையப்பனின் சிவாலயம், தாமிரச்சபை சிவாலயம், தாய் காந்திமதி அன்னை சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். ஜோதிர்லிங்கனின் சிவாலயம், செஞ்சுடரென எழுந்த சிவாலயம், நாத ஓங்கார சிவாலயம், நவநந்தி விளையாடும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். மல்லிகார்ஜுனன் சிவாலயம், ஸ்ரீ பிரமராம்பிகையின் சிவாலயம், மல்லிகார்ஜுனன் சிவாலயம், ஸ்ரீ பிரமராம்பிகையின் சிவாலயம், செல்வம் தந்திடும் சிவாலயம், ஸ்ரீ செல்வம் என்னும் சிவன் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். மந்திரமாவது சிவாலயம், நம் மனதினில் இறைவது சிவாலயம், அந்தர பதவியை ஜடாதரம் நாம் அடைய தருவது சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். ரத்தின சபையான் சிவாலயம், பல ராஜயோகம் தரும் சிவாலயம், ரத்தின சபையான் சிவாலயம், பல ராஜயோகம் தரும் சிவாலயம், அத்தன் சிவநாதன் சிவாலயம், திரு ஆலங்காடெனும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். துறவியின் புகலிடம் சிவாலயம், பல பெருமைகள் தருமிடம் சிவாலயம், துறவியின் சேரிடம் சிவாலயம், நம் துயர்களின் விடிவிடம் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். கைலைநாதனின் சிவாலயம், நம் கற்பகத்தாயின் சிவாலயம், கைலைநாதனின் சிவாலயம், நம் கற்பகத்தாயின் சிவாலயம், மயிலை ஈசனின் சிவாலயம், கரம் மண்டை ஏந்துவான் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். அன்பெனும் வடிவம் சிவாலயம், அருள் நிறை தலமும் சிவாலயம், என்னையும் உன்னையும் சதாசிவம் என்றும் வளர்த்திடும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். திருவக்கரையனும் சிவாலயம், ஸ்ரீ சந்திரமௌலீசன் சிவாலயம், திருவக்கரையனும் சிவாலயம், ஸ்ரீ சந்திரமௌலீசன் சிவாலயம், வக்ரகாளியின் சிவாலயம், பல வரங்கள் வழங்கும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். சுந்தரமானது சிவாலயம், பல சூட்சுமமானது சிவாலயம், தந்திரமானது சிவாலயம், சிவ தரிசனம் தருவது சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். பிரம்மபுரம் என்னும் சிவாலயம் பெரும் பேரு தருகின்ற சிவாலயம், பிரம்மபுரம் என்னும் சிவாலயம் பெரும் பேரு தருகின்ற சிவாலயம், ஞான சம்பந்தன் சிவாலயம், அது ஞான சீர்காழி சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். நம்மையும் ஆழ்வது சிவாலயம், திருநாகேஸ்வரனின் சிவாலயம், அம்மையப்பனாம் சதாசிவம், அனுதினம் வாழ்வது சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவருள் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். பிணிகள் போக்கிடும் சிவாலயம், நம் வினைகள் நீக்கிடும் சிவாலயம், பிணிகள் போக்கிடும் சிவாலயம், நம் வினைகள் நீக்கிடும் சிவாலயம், வைத்தியநாதனின் சிவாலயம், ஸ்ரீ வைத்தீஸ்வரம் எனும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். கோபுரஜாலம் சிவாலயம், குன்றென் கோலம் சிவாலயம், தொன்றை சூடிடும் ஜடாதரம், நின்றருள் செய்வது சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். அமுதம் பொங்கிய சிவாலயம், ஸ்ரீ ஆதி கும்பேசன் சிவாலயம், அமுதம் பொங்கிய சிவாலயம், ஸ்ரீ ஆதி கும்பேசன் சிவாலயம், இமய ஈசனின் சிவாலயம், நம் இடர்கள் போக்கிடும் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். அரசர்கள் வளர்த்த சிவாலயம், பேராண்டவன் படைத்த சிவாலயம், அரசிவன் அமரும் தவாலயம், அது ஆதிலிங்கனின் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். காலசம்ஹாரன் சிவாலயம், திருக்கடவுர் என்னும் சிவாலயம், காலசம்ஹாரன் சிவாலயம், திருக்கடவுர் என்னும் சிவாலயம், அமிர்தலிங்கேசன் சிவாலயம், அபிராமவல்லி சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். பரமழை பெய்திடும் மகாசிவம், வாழ்ந்திடும் சன்னதி சிவாலயம், திருமுறை பேசிடும் சதாசிவம், தெளிவினை தருமிடம் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். கொடுமுடி விழுந்த சிவாலயம், கொங்குமணி நாட்டின் சிவாலயம், கொடுமுடி விழுந்த சிவாலயம், கொங்குமணி நாட்டின் சிவாலயம், படுவினை கழுவிடும் சிவாலயம், அந்த பன்மொழி நாயகி சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் திருவர் பொழியும் சிவாலயம், சிவாலயம் சிவாலயம் தென்னாடுடையான் சிவாலயம். சிவாலயம் சிவாலயம் சுடர் எழும் மணல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை. சுடர் எழும் மணல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை. இடம் அதில் உமையாள் வாழும் மலை ஈசன் சிவனாரின் தேகமலை. இடம் அதில் உமையாள் வாழும் மலை ஈசன் சிவனாரின் தேகமலை. அருள் நிறை மாமலையே திருவண்ணாமலையே, அருள் நிறை மாமலையே திருவண்ணாமலையே. சுடர் எழும் அனல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை. பிறவின் பிணிதனை போக்கிடும் மாமலை பெருமருந்தாகிய அண்ணாமலை. பிறவின் பிணிதனை போக்கிடும் மாமலை பெருமருந்தாகிய அண்ணாமலை. புறவென நம்முடன்புடன் வரும் பொழிமலை உதய அருணனாய் சுடரும் மலை. புறவென நம்முடன்புடன் வரும் பொழிமலை உதய அருணனாய் சுடரும் மலை. சுடர் எழும் அனல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை. சித்தர்கள் யோகியர் வாசம் புரிந்திடும் சிந்தாமணிமலை அண்ணாமலை. சித்தர்கள் யோகியர் வாசம் புரிந்திடும் சிந்தாமணிமலை அண்ணாமலை. முக்தியை சேர்க்கும் மோனமலை முப்பயன் வார்க்கும் ஞானமலை. முக்தியை சேர்க்கும் மோனமலை முப்பயன் வார்க்கும் ஞானமலை. முழுமதி நாளினிலே சுடர் அண்ணாமலையே, முழுமதி நாளினிலே சுடர் அண்ணாமலையே. சுடர் எழும் அனல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை. பொன்மலையாகிய புகழ்மிகு தீமலை புனிதமான மலை அண்ணாமலை. பொன்மலையாகிய புகழ்மிகு தீமலை புனிதமான மலை அண்ணாமலை. மின்னிடும் சிகரம் ஐந்தென திகழ்ந்திட பெண்ணில் விரியும் திரு அண்ணாமலை. மின்னிடும் சிகரம் ஐந்தென திகழ்ந்திட பெண்ணில் விரியும் திரு அண்ணாமலை. சுடர் எழும் அனல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை. எண்ணிய

மலையினில் உடல் காட்டி சுடரினில் முடி காட்டினாய் ஈசா. ஆயிரம் வடிவாக யாவுடை தளம் மீது லிங்கமாய் உருகாட்டினாய் ஈசா. என்னை என்றுமே பாட வைத்தது உனது கருணையே ஈசனே, என்னை என்றுமே பாட வைத்தது உனது கருணையே ஈசனே. சிவமயமே ஆலயம் கோபுரம் அழகிய திருமலையாவுமே, தவமயமே நேரினில் காண்பவர் நெஞ்சனும் தாமரை மாறுமே. அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. வாழ்வினில் ஒளி தேடினேசா, அருணையில் முகம் காட்டினாய். வாழ்வினில் ஒளி தேடினேசா, அருணையில் முகம் காட்டினாய். வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, மனவெள்ளி நீ கூடினாய். பாடல் மாலையை நீ சூடினாய். அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. அண்ணாமலை பௌர்ணமி புனிதமான பௌர்ணமி, புண்ணியங்கள் சேரும் நாளுங்க. அண்ணாமலை வாருங்க அடிவலமாய் கிரிவலம் ஐயா நீங்க செய்து பாருங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி புனிதமான பௌர்ணமி, புண்ணியங்கள் சேரும் நாளுங்க. அண்ணாமலை வாருங்க அடிவலமாய் கிரிவலம் ஐயா நீங்க செய்து பாருங்க. புகழ் மணக்கும் வாழ்விலே பதம் வணங்கும் நாளிலே, புகழ் மணக்கும் வாழ்விலே பதம் வணங்கும் நாளிலே, பொன்மலையான அருளாலே புனிதம் சேருங்க, பொன்மலையான அருளாலே புனிதம் சேருங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி புனிதமான பௌர்ணமி, புண்ணியங்கள் சேரும் நாளுங்க. அண்ணாமலை வாருங்க அடிவலமாய் கிரிவலம் ஐயா நீங்க செய்து பாருங்க. உலகுக்கே ஒளி சேர்க்கும் மலைதானுங்க, உள்ளத்தில் சுடரேற்றும் மலைதானுங்க. உலகுக்கே ஒளி சேர்க்கும் மலைதானுங்க, உள்ளத்தில் சுடரேற்றும் மலைதானுங்க. ஒரு தரம் சுற்றி வந்தால் நூறு வரம், சில தரம் சுற்றி வந்தால் கோடி வரம். ஒரு தரம் சுற்றி வந்தால் நூறு வரம், சில தரம் சுற்றி வந்தால் கோடி வரம். அண்ணாமலை தந்திடுமே பாருங்க, அதை அன்போடு தான் சுற்ற அருள் சேருங்க. அண்ணாமலை தந்திடும் பாருங்க, அதை அன்போடுதான் சுற்ற அருள் சேருங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி, மாதந்தோறும் பௌர்ணமி, அண்ணாமல வந்து பாருங்க. பூத்திருக்கும் நிலவினை ஏற்றிருக்கும் தலைவனின் லிங்கமலை அழகை காணுங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி, மாதந்தோறும் பௌர்ணமி, அண்ணாமல வந்து பாருங்க. பூத்திருக்கும் நிலவினை ஏற்றிருக்கும் தலைவனின் லிங்கமலை அழகை காணுங்க. யோகமெல்லாம் வந்திடும், சோகமெல்லாம் போய்விடும். யோகமெல்லாம் வந்திடும், சோகமெல்லாம் போய்விடும். யோகீசன் விழி திறப்பான், வழி கிடைக்குமுங்க. யோகீசன் விழி திறப்பான், வழி கிடைக்குமுங்க. நாள் செய்யும் வினையாவும் முடிவாகுமே, கோள் செய்யும் துயர் யாவும் பொடியாகுமே. நாள் செய்யும் வினையாவும் முடிவாகுமே, கோள் செய்யும் துயர் யாவும் பொடியாகுமே. கிழமை நாள் பார்த்து வலம் வரவே, கிடைக்கும் பலனுக்கு அளவில்லையே. கிழமை நாள் பார்த்து வலம் வரவே, கிடைக்கும் பலனுக்கு அளவில்லையே. அண்ணாமலை மகிமை இதுதானுங்க, அத நெஞ்சாரத்தம் பாட மனம் தேனுங்க. அண்ணாமலை மகிமை இதுதானுங்க, அதை நெஞ்சாரத்தம் பாட மனம் தேனுங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி, புனிதமான பௌர்ணமி, அண்ணாமலை சுற்ற வாருங்க. ஔஷதமாய் விளங்கிடும் அருணாச்சல மலையிலே, வீசும் காற்றில் நடந்து பாருங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி, புனிதமான பௌர்ணமி, அண்ணாமலை சுற்ற வாருங்க. ஔஷதமாய் விளங்கிடும் அருணாச்சல மலையிலே, வீசும் காற்றில் நடந்து பாருங்க. பிணிகள் எல்லாம் தீருங்க, பிறவி நோயும் போகுங்க. பிணிகள் எல்லாம் தீருங்க, பிறவி நோயும் போகுங்க. திரைசூடன் கருணையிலே பதவி சேருங்க. திரைசூடன் கருணையிலே பதவி சேருங்க. சுடருக்குள் நிழல் காட்டும் தீலிங்கமே, தூணாகி கடல் காட்டும் மலைலிங்கமே. சுடருக்குள் நிழல் காட்டும் தீலிங்கமே, தூணாகி கடல் காட்டும் மலைலிங்கமே. அன்பின் விழிகாட்டும் ஜோதிமலை, அருளில் உயர்வாகும் வாழ்வு நிலை. அன்பின் விழிகாட்டும் ஜோதிமலை, அருளில் உயர்வாகும் வாழ்வு நிலை. ஆனந்தமாய் சுற்றிடவே வாருங்க, சிவன் ஞானம் தர வந்திடுவான் பாருங்க. ஆனந்தமாய் சுற்றிடவே வாருங்க, சிவன் ஞானம் தர வந்திடுவான் பாருங்க. அறியாம் பௌர்ணமி, புனிதமான பௌர்ணமி. அருணகிரிய சுற்றி பாருங்க, துன்பமெல்லாம் தேய்ந்திடும், இன்பமெல்லாம் சேர்ந்திடும், சோனாச்சலம் கோலம் காணுங்க. பௌர்ணமியாம் பௌர்ணமி, புனிதமான பௌர்ணமி, அருணகிரிய சுற்றி பாருங்க, துன்பமெல்லாம் தேய்ந்திடும், இன்பமெல்லாம் சேர்ந்திடும், சோனாச்சலம் கோலம் காணுங்க. சுகம் கிடைக்கும் நாளுமே துயர் விலகும் பொழுதுமே, சுகம் கிடைக்கும் நாளுமே துயர் விலகும் பொழுதுமே, ஜோதி சிவன் தரிசனத்தால் இருள் விலகுமுங்க, ஜோதி சிவன் தரிசனத்தால் இருள் விலகுமுங்க. I'm not.